அதே பிரதான சாரத்துல பரதத்துவம் நிர்ணயத்தை பத்தி நாமும் பார்த்துட்டு இருக்கோம். நமஸ்தீகஸ்மைச்சனாதீட்சாமிகமிசத்தை சுராதீசைரட்சணகுபிதசாபாயுதவதுஜாத்தபிரசமனபதாம்போஜதசசே. பரதத்துவம் என்கிற விஷயத்தை ஸ்ரீமத் ராமாயணத்துல ருத்ரனுடைய வாக்குனாலையும் பிரம்மாவனுடைய வாக்குனாலையும் சொல்லப்பட்ட விஷயங்களை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இதுல பிரம்மாவனுடைய விஷயத்தை தான் முக்கியமா பார்த்தோம். தேவதைகள் எல்லாரும் சேர்ந்து சொல்ற இந்த சீதா பிராட்டி அக்னி பிரவேசம் பண்ணிட்டு அவளுடைய பாதிவிரத்தியத்தை அக்னி பகவான் தெளிவுபடுத்தி சொல்லும் பொழுது தேவதைகள் எல்லாருமே சேர்ந்து சொல்லி சொல்ற, நீர் ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி நடந்துகிறேரு, நீர் யாரு, சீதா பிராட்டி யாரு, இது தெரியாதா உங்களுக்குள்ள, இப்படி அனன்யா ராகவேணம் பாஸ்கரேனும் பிரபாயசான்னா நீங்க சொல்லிட்டு இருக்கிறவங்களாச்சு, அப்படி இருக்கச்சே நீ இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு எல்லாம் கேக்குற. அப்ப சொல்லுச்சே ஆத்மானும் மானுஷம் பண்ணேன்னு, நான் சாதாரண மனுஷனா தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன்லாம் சொல்லுச்சு. அப்போ தேவதைகள் சொல்ற, பிரம்மாவோ சொல்ற, பத்மே திவ்ய கதங்காசே நாத்தியா உபாத்தியம் அம்பி, என்னையும் நீதான் படைத்தவர், என்ன படைத்ததோட மாத்திரமில்ல பிராஜாபத்தியம் துயாக்கர்ம சர்வம் பயன்மைய நிவேதித்தம்னு இந்த படைப்பு தொழில என்னிடத்துல ஒப்படைச்சதும் நீர்தான் என்பதெல்லாம் சொல்லி ஜெகத்காரணமாக நீர்தான் இருக்கேன், நாங்க எல்லாரும் உங்களுடைய படைப்பு தான், நீர்தான் பரமாத்மாவாக இருந்துருக்கு. அப்போ அந்த சரண்யனுடைய அந்த பரதத்துவம் சாட்சாத் சிவன் நாராயணன் தான் என்பத இந்த ருத்ரனுடைய வாக்கு மூலமும் பிரம்மாவனுடைய வாக்கு மூலமாகவும் தெரியப்படுத்தினார். அதுக்கப்புறமா தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளும் போதும் என்று சொல்ற உத்தரகாண்டத்தில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி இது. ஆகச்ச விஷ்ணோ பத்ரந்தே தித்யாம் பிராப்தோசி ராகவா பிராஜிசக தேவாபைகி பிரவிசத்து சோகாம் தமவும். விஷ்ணுவே உனக்கு மங்களம் உண்டா அப்படின்னு சொல்லி சொல்ற, எல்லாரும் தேவதைகளும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுற, நேர் எழுந்துள்ள வேணும்னு சொல்லி சொல்ற, எங்களுடைய பாக்கியத்தினால எங்களுடைய இடத்துக்கு நீர் வந்துருக்கேன், ஆகையால நீர் பிராதமித்தக தெய்வாபைகி பிரவிசத்து உங்களுடைய சரீரமாக இருக்கிறது நீர் அடைய வேண்டும் அவெல்லாம் சொல்ற. வைஷ்ணவீன் தாம் மகத்தேஜகாம் மகாதேஜகாம் சத்தாகாசம் சனாதனம் தொம்பி லோகபதி தேவ நத்வாம் கேட்டன ஜானதே. நீர்தெல்லாம் நீர்தான் உலகத்தெல்லாம் பதியாக இருந்திருக்கேன், உம்ம நிறைய பேர் தெரிந்து கொண்டு அறிந்து கொள்வதில்லை, உம்ம உண்மையாக தெரிஞ்சின்றவா யாரு அப்படின்னு கேட்டாக்க மகாலட்சுமி ஒத்தி தான் தொம்பி லோகபதி தேவ நத்வாங் கேட்டன தியானத்தே ரிசே மாயாம் விசாலாட்சியும் தவபூர்வ பரிகிரகம். உம்மாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவளாக இருந்திருக்கிற பெரியபிராட்டியார் மகாலட்சுமி தவிர வேற யாருக்கும் தெரியாது, யாமிச்சாமி மகாதேஜகா தந்தனும் பிரவிசிய ஸ்வயம். நீர் எப்படிப்பட்ட திருமேனியோட திவ்யமங்கல விக்கிரகத்தோட இருக்கணும்னு ஆசைப்படுறீரோ அப்படிப்பட்ட ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தோட நீர் சேவை சாய்க்கணும் அப்படி ஒரு பிரார்த்தனை பண்ற. ஆகையால இதுல இருந்து ஏற்படுறது என்னன்னா, பிரம்மா முதலியவர்களுக்கெல்லாம் கூட எம்பெருமான் தான் சரண்யனாக சாட்சாத் சிவன் நாராயணன் தான் திகழ்கிறார் அப்படின்றத ஏற்படுறது. இதுல இருந்து பரதத்துவத்தை ஸ்ரீமத் ராமாயணத்துல நிர்ணயம் பண்றது. இது பரதத்துவ நிர்ணயம்ன்றது ஸ்ருதிகளை கொண்டு நிர்ணயம் பண்றது. அந்த ஸ்ருதிகள்ல வேதத்துல இருக்கிற வாக்கியங்களுக்கு உபபிரம்மண ரூபமாக இருக்கிற அப்படின்னால இங்க பரதத்துவ நிர்ணயமும் ராமாயணத்துல செய்யப்படுவது என்பது சொல்லி சொன்னார். இதுக்கப்புறமா சரணாகதி தாத்பரிய பிரபஞ்சம் என்பதாக மூன்றாவது அதிகாரம். இந்த மூணாவது அதிகாரத்துல இந்த ராமாயணத்துக்கு சரணாகதி சாஸ்திரம்னு பேர். ராமாயணம் முழுக்க சரணாகதியை தான் சொல்றது என்று சொல்றோம். அந்த ராமாயணம் முழுக்க சரணாகதி சொல்றதுன்னு சொன்னோம்னா, ஒவ்வொரு காண்டத்திலையும் பாலகாண்டத்திலிருந்து ஆரம்பித்து பாலகாண்டம் அயோத்தியா காண்டம்னு ஒவ்வொரு காண்டத்தையும் உத்தரகாண்டம் பரியந்தமாக இருக்கிற ஏழு காண்டங்கள்லையும் சரணாகதி தான் பிரதானமாக சொல்லப்படுகிறது அப்படின்றது இங்க. அடுத்த இந்த சரணாகதி தாபரிய பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய மூணாவது அதிகாரத்துல சொல்றது. ராமாயணத்துக்கு சரணாகதி சாஸ்திரம்னு பேர். இப்படி சர்வசரண்யமான பரதத்துவத்தினுடைய வசீகரணம் சமர்த்தமாய் சர்வாதிகாரமாய் பரமஹிதமாய் இருக்கிற சரணாகதி, சரணாகதி தர்மத்திற்கு விதாயகங்களான வேத பாகங்களிலே இப்பிரபந்தத்தில் உபக்கிரமாதிகளிலே உபபிரம்மித்தான் எங்கனே எண்ணில். இங்க எல்லாரும் சரணாகதியை பத்தி ஒண்ணும் தெரிஞ்சுக்கணும். சரணாகதின்றது மோட்சோபாயம் என்பதாக நாம சொல்றோம். எம்பெருமான் அடைவதற்கு இரண்டு உபாயங்கள் சொல்லப்பட்டுள்ளன. பக்தியா பரமயாத்மா பிரபத்யாவா மகாமதே என்று சொல்லியிருக்க. ஒரு பரமபக்தியினாலேயோ அல்லது பிரபத்தியினாலேயோ, பிரபத்யாவா மகாமதே அந்த பிரபத்தியினாலேயோ நீர் வந்து உம்மா அடையலாம் பெருமாள் அடையலாம்னு சொல்லியிருக்கு. இங்க ஒரு சூக்ஷமான விஷயத்தை நம்ம பரிசீலனம் பண்ணணும். இந்த பக்தி பிரபத்தின்ற ரெண்டு உபாயங்களையும் அனுஷ்டிக்கிறது யாரு? அனுஷ்டிக்கிறது நம்மள மாதிரி இருக்கிறவ நாம தான். இப்ப நாம பண்ணினதுனால நமக்கு பலம் கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும்னு நாம நினைக்க கூடாது. யமே வைட விருணத்தை தேனலப்தாக என்று சொல்லப்படுகிறது. மேதையா நம் பகுனா சுருத்தேனான்னெல்லாம் சொல்லிருக்கு. எம்பெருமான அடையணும்னாக்க எமே வைஷ விருணத்தை, இந்த எம்பெருமான் யார நினைக்கிறாரோ யார வர்ணம் பண்றாரோ அவராலதான் அவளாலதான் அந்த பெருமாளை அடைய முடியும் என்பதுதான் இந்த ஸ்ருதி வாக்கியத்தினுடைய தாற்பயம். அப்ப பெருமாள் நினைக்கணுமே, இவன் மோட்சத்தை அடையட்டும்னு நினைக்கணுமே, அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்ட, அவருடைய அனுகிரகம் யாருக்கு இருக்கோ அவளுக்கு தான் அந்த பெருமாள் அவளை மோட்சத்தை அடையும்படியாக பண்றது சத்தியமான ஒரு விஷயம். பெருமாளுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரணும் அப்படின்றதுக்கு நாம பண்ற காரியம் எது அப்படின்னா, பக்தி பிரபத்தி என்கிற உபாயம். இப்ப இந்த பக்தி பிரபத்தின்ற இந்த இரண்டு உபாயங்களும் சாட்சா மோட்ச சாதனமாக ஆறுது இல்லை. அதை நாம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். பக்தியோ பிரபத்தியோ இது நேரடியாக மோட்ச சாதனம் இல்லை. இந்த பக்தியும் பிரபத்தியும் மோட்ச சாதனமாக எப்படி ஆறுதுன்னாக்க, எம்பெருமானுக்கு ஒரு பிரசாதம், எம்பெருமானுக்கு நம்ம விஷயத்துல அனுகிரகம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த பக்தி பிரபத்தி என்கிற இவை இரண்டும். இதுதான் இந்த இடத்துல சொல்ற சர்வசரண்யமான பரதத்துவத்தினுடைய எண்ணம். சர்வசரண்யம்னு சொல்லி சொல்ற சர்வலோக சரண்யாக ராகவாய மகாத்மனை நிவேதித்து மாம்சித்தம் விபீடனும் உபஸ்தித்தம். பெருமாள் பார்க்கறது இல்ல, யானை சரணாகதி பண்ணிருக்கா, காக்கா சரணாகதி பண்ணிருக்கா, மனுஷன் சரணாகதி பண்ணிருக்கானா, குரங்கு சரணாகதி பண்ணிருக்கா, ராட்சதம் சரணாகதி பண்ணிருக்கான்றத பாக்குறது இல்லையா. அது காக்காவா இருந்தாலும், மனுஷனா இருந்தாலும், யானையா இருந்தாலும், குரங்கா இருந்தாலும், ராட்சசனா இருந்தாலும், எல்லாராலையும் சரணமாக அடைய தகுந்தவராக இருப்பவர், சரண்யனாக இருப்பவர் சாட்சாத்து நாராயணன் ஒருவரே தான். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே என்று விபீஷணன் சொல்ற வார்த்தை இது. அப்போ விபீஷணனுக்கு நல்லா தெரியுது, தன்னையே தூஷிக்கிற இரண்டுடைய குழந்தையாக இருந்தாலும் கூட அந்த பிரகலாதன் எம்பெருமானிடத்த சரணாகிதி பண்ணதுனால பிரகலாதனுக்கும் சரண்யனாக பெருமாள் திரண்டார். அதே மாதிரிதான் எதிரிப்படை ஆர்திராபராதியாக இருந்திருக்கிற ராட்சசன் ராவணனுடைய தம்பியே இருந்தாலும் தன்னிடத்துல சரணாகிதி பண்ணாக்க அவன் பெருமான் ரட்சிப்பேன் என்கிற மகாவிசுவாசத்தோட இவன் தான் சர்வலோக சரண்யன் என்கிற முறையில சரணாகதி பண்ற. அப்போ உலகத்தாருக்கு வெளிப்படுத்துகிற விபீஷணன் அந்த வாக்கியத்தினால சர்வலோக சரண்யன்னு, எல்லாரையும் சரணமாக பற்றக்கூடியவன் இந்த சாட்சாத் சிவன் நாராயணன் தான் என்பதாக கூட. மாதங்க மானுஷபிதா நவிசேஷ கேத்து சுவாமி தேசிகன் வரராஜி பஞ்சாயத்துல சாதிக்கிறார். அப்ப யானை அதிமூலமேன்னு சொல்லி விழுறது சந்திக்கிறது அந்த யானைக்குதான் அனுகிரகம் பண்ணுவையா? நான் கதறினா எனக்கு அனுகிரகம் நீ பண்ண மாட்டேரா? இது யானையா இருக்கிறதோ இல்ல மனுஷனா இருக்கிறதோ இது ரட்சணத்துக்கு ஒரு காரணமாக ஆறுதா அப்படின்னு கேட்டார். என்ன விசேஷ கேதுக்கு, நீ யானையா இருந்தாலும் ரசிக்கதான் போற, அர்த்தராபராதியாக இருந்த காக்கா வந்து காலில் விழுந்தாலும் திருவடியில விழுந்தாலும் அதையும் ரட்சணம் தான் பண்ண போறேன், நான் மனுஷனா இருந்து உன் திருவடி வாரத்துல நான் கதறினாக்க என்ன ரசிக்காத நீ போயிடுவேரா என்று கேட்கிறேன் சுவாமி தேசிகன். அந்த ரீதியாக சர்வலோக சரண்யனாக இருந்திருக்க பரதத்துவனுடைய வசீகரண சமர்த்தமாய், பரதத்துவம் எது? பிரம்மசப்தத்தினால சொல்லப்படுவதுதான் பரதத்துவம். இந்த பிரம்மசப்தத்தினால சொல்லப்படுவோர் சாட்சாத் சிவன் நாராயணன் தேவ. ஏகோகவை நாராயணம் ஆசீத் சதேவ சௌமேதம் மக்ர ஆசீத் பிரம் ஆத்மாவா இத மக்ர ஆசீத். இப்படி எல்லாம் உபனிஷத்து சொல்றது. சிருஷ்டி பிரளயங்களுக்கு முன்ன சதைவ சௌமிய சச்சத்த வாக்கியமான ஒரு வஸ்துதான் இருந்ததுன்னு முதல்ல சொன்ன. அப்புறமா ஆத்மாவா இத மக்ர ஆசைன்னு ஆத்மசப்த வாக்கியமாக இருக்கிறது அதுதான், அதை சொல்லி சொன்ன. ஏகோகவை நாராயணன் ஆசைன்னு இந்த சச்சப்தத்தினால ஆத்மசப்தத்தினாலாம் சொல்லப்படுபவர் சாட்சாத் சிவன் நாராயணன் தான் என்பது உபனிஷத்தினால வெட்ட வெளிச்சமாக ஆகுது, நல்லா தெரியுது. அப்ப அவர்தான் பரதத்துவமாக இருந்திருக்கிற அப்படின்னால அவர் தான் சர்வஜனாக இருக்கார், அவர் தான் சக்தி சர்வசக்தியும் சர்வ விசுவாசம் இருக்கு, சர்வசக்திவான் தந்தை நம்பிக்கை அப்படின்றதெல்லாம் சொல்றோம் நம்ம. அப்படிப்பட்டவர் தான், அவர் தான் எமய வீட்டவர்களே தேனல்ல புகழ்ந்து அவர் தான் சித்தோபாயமாக இருந்திருக்கேன் ஒவ்வொருவரும் மோட்சத்தை அடைவதற்கு. அப்படிப்பட்ட எம்பெருமானை வசீகரணம் பண்ணுவதற்கு, நம்ம விஷயத்துல அனுகிரகம் பண்ணுவதற்காக நம்மளால செய்யக்கூடிய செயல்கள் பக்தி பிரபக்தி என்று சொல்லக்கூடிய இரண்டு. அந்த பக்தி யோகம்ன்றது எல்லாராலையும் பண்ண முடியாத ஒரு விஷயம். திரைவர்ணிக்கால் தான் பண்ணலாம். பிராமண கதிரிய வைச்சேர்ந்து சொல்லக்கூடிய மூன்று வர்ணத்தை சேர்ந்தவர்கள், அத்தியனம் பண்ணுவதற்கு தகுதி படைத்தவர்கள், அந்த அர்த்தங்களை வேதத்துல சொல்லப்பட்ட பொருட்களை அறியக்கூடியவர்கள், அனுஷ்டிக்க தகுதி படைத்தவர்கள், இத பண்ணணும். அப்போ எல்லாராலையும் பண்ண முடியாத இருந்திருக்கேன், மீதி பேருக்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னா எல்லாரும் அனுஷ்டிக்க கூடியதாக இருக்கிறது சரணாகதி தான். இந்த ஆகையாலதான் சர்வாதிகாரமாய் என்று சொல்லுகின்ற எல்லாராலையும் அனுஷ்டிக்க, இந்த சரணாகதி அனுஷ்டிப்பதற்கு தகுதி யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா எல்லாரும். அந்தன ரந்திய வெள்ளையில் என்ன அனைத்துலகம் நொந்தவரே முதலாக என்று அந்த பிரபத்தி யோக்கிய அதிகாரத்துல சுவாமி தேசிகன் சாதிகிறார். பிராமணாள் அந்திய அந்தியர்னா சொல்றவா நான்கு வர்ணங்கள் சொல் என்று சொல்லப்பட்ட அதுக்கும் கீழாக இருக்கிறவன் சாங்கர ஜாதிய உடையவர்கள்லாம் கூட சொல்லி சொல்றது. இப்படி அந்தனர் அந்தியர் என்கிற ஒரு எல்லையில இருந்துருக்கிறவர் எல்லாருமே, யாருக்கெல்லாம் அர்த்தித்வம் சாமத்து அர்த்தித்வம் இருக்கோ, இந்த எம்பெருமான அடையணுன்ற ஒரு எண்ணம் இருக்கோ, அவ எல்லாருமே எம்பெருமான சரணாகதி பண்ணலாம். அப்ப அந்த சரணாகதின்ற ஒரு தர்மம் இருந்துருக்க, அந்த சரணாகதின்றது இருக்க, அது எல்லாராலையும் அனுஷ்டிக்க கூடியதாக இருக்குன்னு அர்த்தம். இப்ப இந்த சரணாகதி தான் பெருமாளுக்கு நம்ம விஷயத்துல அனுகிரகம் பண்ண ஒரு வழி ஏற்படுத்துது. சத்திய வசீகரணம் தரணாகதி என்று சொல்லுகின்ற பாஷ்யத்துல சிபாஷ்யத்துல சாதிக்கிற இந்த வசீகரண பரம்பரைன்னு வரிசையா சொல்ற கடோபனிஷத்துல சொல்லிச்சு, ஆத்மானம் ரசினம் வித்தி சரீரம் ரசமே வச்சம் புத்தி துசாரதின் வித்தி மனப்பிரகிரகமே வச்சம் இந்திரியாணி ஹயா நாமுஹோ ஹயா சத்ர கோச்சரான். ஆத்மானம் ஒரு தேரு பேருள்ள உட்கார்ந்து இருக்கான் ஒருத்தர், அந்த தேர்ல இருக்கிறவன் அமர்ந்திருக்கிறவன் ஆத்மானம் ரத்தினம் வித்தி, இந்த ஆத்மா உருவகப்படுத்துறாரு இந்த இடத்துல ரூபன் பேர்ல உட்காண்டிருக்கவனாக ஆத்மாவும் நினைச்சுக்கோ. ஒண்ணு ஆத்மானம் ரத்தினம் வித்தி சரீரம் ரதமே வச்ச பேர் ஒண்ணு ஒண்ணுமே அது என்னது அப்படின்னா பேர் வந்து சரீரம் தான் பேர். சரீரம் ரதமே வச்ச புத்தின் துசாரத்தின் வித்தி, தேர் இருந்தாக்கா தேர் ஓட்டுறதுக்கு தேர் ஓட்டி ஒட்டம் போனோம், அது புத்தி தான். புத்தின் துசாரத்தின் வித்தி மனப்பிரகிரகம் ஏவச்ச, குதிரையோ கதையோ ஓட்டி போடணும் இல்ல தேரை பூட்டி ஓட்டுச்சு அதுக்கு கடிவாளம் வேணும், அந்த கடிவாளமா இருக்கிறது மனசு. இந்திரியா நிகையா நாகும், நம்மளுடைய இந்திரியங்கள் தான் குதிரைகளாக சொல்லப்படுகின்றன. இந்திரியா நிகையா நாகும் விஷயா சத்ர கோச்சரானே, இப்படி நம்ம போயிட்டு இருக்கச்சு அந்த தேர்ல போயிட்டு இருக்கச்சு பல பல விஷயங்கள்லாம் அங்கே நம்ம பாக்குறோமல்லோ அதெல்லாம் வந்து, அதாவது விஷயம் அந்த பார்க்கப்படுவதா இருப்பது நம்மளுடைய புலன்களாலே அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் தான் அது கோச்சரமாக சொல்லப்படுகிறது. இப்படி உருவகப்படுத்திட்டு இப்ப இந்த தேரை ஒழுங்கா போய் சேரணும். சோத்வன பாரமாப்னோதி தத்விஷ்ணோ பரமம் பதம். இத கண்ட்ரோல் பண்ணி ஒண்ணு கொண்டு வசீகரணம் பண்ணி போற உபாசனம் பண்றவன் தான் தத் விஷ்ணோ பரமாத்மோதி சம்சாரத்தினுடைய எல்லையாக இருந்திருக்கிற விஷ்ணுவனுடைய ஸ்தானத்தை அடையிறான்னு சொல்லி சொல்ற. அதுல வசீகாரிய பரம்பரைன்னு சொல்றது. ஒன்னு ஒன்னு வசீகரணம் பண்ணும். எப்படி அப்படின்னா இந்திரிய இந்திரியங்கள் புலனடக்கம் நமக்கு இருக்கு. புலனடக்கம் இருந்தாலும் கூட அதை காட்டிலும் வசீகரண பரம்பரையில அர்த்தங்கள் இருக்க அர்த்தம் தான் அந்த விஷயங்கள். அந்த விஷயங்கள்லாம் வரைச்சே அது இன்னும் மேம்பட்டதாக கருதப்படுகிறது. அதாவது புலனடக்கம் இந்திரியங்களை நாம் எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணணுமானாலும் கூட அந்த வஸ்துக்கள் கணக்கு எதிர வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு நாளையா அந்த இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணினது இருக்கு அது போயிடும். ஒரு நம்ம நினைக்கலாம் நாம டயபெட்டிஸ் பேஷண்டா இருந்துருக்கோம், இதுவே பலாப்பழம் சாப்பிடக்கூடாது, சித்திப்பு வஸ்து எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நினைச்சாருன்னு வச்சுக்கோங்க, சரிவான சாப்பிடாத இருந்துடலாம் அப்படின்லாம். இப்ப எனக்கு ரொம்ப பலாப்பழம் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க, அதே மாதிரி எனக்கு நல்லா சக்கர பொங்கல் அந்த கீரான்னம்லாம் ரொம்ப பிடிக்கும், பாகு வச்சு கீரான்னம் பண்ற கமகமான வாசனையா இருந்துருக்கு, உள்ள நுழையத்தையே இருந்துருக்கு. இப்ப பண்ணாத வரைக்கும் நீ பண்ணி கொடுன்னு நான் கேட்க மாட்டேன் நான். ஆனா அதை நேர பார்த்துட்டேன், அந்த வஸ்துவை பார்த்துட்டேன்னா பரவாயில்ல ரொம்ப சாப்பிடல, ஒரே ஒரு சொல்ல பலாப்பழம் சாப்பிடுகிறேன் நான் அப்படின்னு இத்தனை நாள் இருந்த இந்திரியங்கள இருந்த கட்டுப்பாடு அப்ப போயிடும், அந்த வஸ்துக்கள் நேரம் வந்துட்டோம்னாக்க. அதே மாதிரி கொஞ்சம் போற நான் சாப்பிட்றேன் அப்படின்னுவான், இல்ல இன்னொரு மாத்திரை போட்டுக்கிறேன் நானு பரவாயில்ல, ஆகையால இன்னொரு மாத்திரை இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு வர்றேன், நாளைக்கு ரெண்டு மாத்திரையா சாப்பிட்டு வர்றேன் நானு அப்படின்னு சொல்லிப்போம். ஏதோ ஒண்ணு சொல்லி சொல்றோம். வஸ்துக்கள் இருக்க இந்திரியங்களை காட்டிலும் கண்ட்ரோல் பண்ண அம்சத்துல ரொம்ப மேம்பட்டதாக கருதப்படுகிறது. சில சில வஸ்துக்கள்ல இந்திரியே பரம் மனஹ, இந்த அர்த்தத்தை காட்டிலும் மனசு இருந்துருக்க அது இன்னும் மனசை கண்ட்ரோல் பண்றது இன்னும் கஷ்டம்னு அர்த்தம். என்ன சில சில வஸ்துக்களை நம்ம நினைச்சிட்டோம்னாக்க அந்த வஸ்துக்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதையே எப்ப பார்த்தாலும் அது இல்லாட்டாக்கணும் அதை நினைச்சுட்டு இருக்கும். மனசுபர புத்தி, மனசை காட்டிலும் புத்தி, புத்தின்றது இந்த அத்தியவசாயம் தீர்மானம் பண்றது. இப்படி அந்த புத்தி அது விசேஷம், அது இன்னும் கண்ட்ரோல் பண்றதுன்றது அது அத்தியவசாயம்ன்றது தேவை. அதை காட்டிலும் ஆத்மா, அதை காட்டிலும் சரீரம்னு வரிசையா சொல்லி சொல்லிடுவேன். இப்படி சொல்லிட்டு வரச்சே எம்பெருமானையும் நம்ம வசீகரணம் பண்ணணும். அந்த வசீகரணம் பண்றோம்னா நம்ம அதீனமாக வச்சுக்கிறதோ நமக்கு பிரசாதம் அனுகிரகம் பண்ணும்படியாக வச்சுக்கிறதுன்றது. அப்ப தசை வசீகரணம் தச்சரணாகதி, எம்பெருமான வசீகரணம் பண்ணக்கூடியதாக இருக்கிறது எதுன்னா அவனிடத்துல பண்ற சரணாகதி தான். ஆகையால வசீகரணத்துக்கு காரணமாக இருக்கிறது சர்வாதிகாரமாய் பரமஹிதமாய் இருக்கிற சரணாகதி. கர்மத்துக்கு விதாயகங்களான வேத பாகங்களை இந்த சரணாகதி தர்மம் அது விதிக்கிறது வேதங்கள்னா. அப்ப அந்த வேத பாகங்களுக்கு உபபிரமணம் பண்றது இதிகாச புராணார்த்தம் வேதம் சமூக பிரம்மன்னு சொல்லியிருக்கோம் இல்லையோ. அப்போ அதுக்கு சொல்லச்சு அந்த உபபிரமணம் பண்றது சரணாகதி எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வேத பாகங்களுக்கு எல்லாம் உபபிரமணம் பண்ணுவதற்காக ஏற்பட்டதுதான் இந்த சரணாகதி சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமத் ராமாயணம். இதுல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் சரணாகதி தர்மம் தான் சொல்லப்படுகிறது எப்படின்றத பார்ப்போம். பாலகண்டத்துல சொல்லி சொல்லிட்டு வர அவதார ஆரம்பத்திலே முற்பட சக்கரவர்த்தியினுடைய யஜ்ஞத்திலே அவிர்வாக கிரகணமாத்திரமாக திரண்ட தேவர்கள் ரட்சகாங்கிகளாய் ஆவாரார் துணை என்று நிற்கிற அளவிலே ஏதஸ்மன் அந்தரே விஷ்ணுகும் உபயாதோ மகாத்யதிகி சங்கசக்கர கதாபாணிகி பீதவாசா ஜகஸ்பதிஹி என்கிறபடியே சர்வசேஷியான சர்வேஸ்வரன் அவகாசம் பார்த்து ரட்சண சன்னாகத்தால் உண்டான புகழ் தோன்றும்படி ரட்சண உபகரணங்களோட கூட கட்டி உடுத்து வந்து தோன்றகந்தர்வ யக்காச்ச ரதஸ்வாம் சரணாகதாக என்று தேவஜாத்தியில் உள்ளோர் எல்லாரும் இருந்ததே குடியாக சரணாகதரானபடி சொன்னான். தேசிகனுடைய சிசுக்திகளை அனுபவிப்பதற்கு அதுக்கு ஒரு தனி பாக்கியம் வரும். அதே மாதிரி ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா அது சுவாமி காண்பிச்சு அதன் மூலமா அனுபவிக்கணும். அதுதான் ரொம்ப விசேஷம். எல்லாருக்கும் தெரியும், இதுவும் நான் ஏதோ ராமாயணத்தை புதுசா சொல்ல போறதில்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியாத ராமாயணம் இல்லை. இந்த ராமாயணத்துல வரச்சே தசரத சக்கரவர்த்தி புத்திரக்கா வெட்டி பண்ற யாகத்தை அனுப்பிக்கிற தனக்கு குழந்தை பிறக்கணும், இந்த குழந்தை இல்லாத கஷ்டத்தை தீர்க்கணும் அப்படின்றதுக்காக யாகம் பண்றேன். சரையூர் நதி கரையில இருந்து யாகம் பண்றேன். திருக்கி அப்ப சொல்லி சொல்றான் ரிஷிங்கிறத கூட்டம் வந்து என்ன இந்த அஸ்வமேத யாகம் பண்ணும். இந்த ரிஷிங்கிற கூட்டம் வந்தாக்கா இந்த யாகம் அவரை வச்சு பண்ணா சஃலமாகும் அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்படியே சரின்னு சொல்லிட்டு ரிஷிங்கிற கூட்டிட்டு வர ரிஷிங்கிற கூட்டி வந்து அவர் வந்தவுடனேயே நமக்கு எல்லா காரியமும் முடிஞ்சு போயிட்ட மாதிரி அவர் நினைக்கிறேன். ரிஷிபுத்திர பிரதிஷ்டிய ததேத்தியாக பிரபந்ததா உபாச வச்சனம் விபரம் கர்க்கத்துவம் சக பாரியா தன் ரிபேணாத்தியனஜாதா பிரயோ சக பாரியா தா மன்யோன்யா அஞ்சலிங் கிருத்வா ஸ்னேகாதே சம்ஸ்லிஷ்ய சோதசா. இந்த ரிஷிங்கிற கூட்டம் அனுப்பிச்ச உடனே அவர் சாந்தான்னு பேரு, ரிஷிங்கருடைய அம்மையார் பேரு, மனைவி பேரு. அவர் ரெண்டு பேரும் வந்துட்டார். இப்ப கூட்டம்னே ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு வந்தவுடனே தகவல் சக்கரவர்த்திக்கு அவ்வளவு சந்தோஷம். எல்லாம் முடிஞ்சு போச்சு, தனக்கு குழந்தைய பிறந்துட்டு யாகமே முடிஞ்சு போச்சு, எல்லாம் நடந்துட்டுன்னு ஒரு சந்தோஷத்தோட இருக்காராம். நிமந்திரத்தின் நிமந்திரத்தின் திரௌபதியின் பிருத்திவியான் ஏக தார்மிகாக பிராமணான் கத்திரியான் வைசியான் சுத்தான் செய்வ சகசிரசாக இந்த நோக்கத்துல எத்தனை ராஜாக்கள் இருக்காலும் சிறிய யாகம் நடக்க போறேன். அதையெல்லாம் பெரிய யாகம் நடத்த போறதுனால இருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாரையும் கூட்டணும், எல்லா பிராமணனும் உனக்கு பிராமணன் பாகுபாடு இல்லாம பிராமண கத்திரிய வைத்து சூத்திர பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் இந்த யாகத்துல அன்வைத்து எல்லாரும் அவவாளுக்கு முடிஞ்ச பிரகாரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவன் மாமனாருக்கு சொல்லி அனுப்புகிறான், சசா கேகே ராஜானம் விருத்தம் பரமதார்மிகம் சுசுனம் ராஜதுமத்து சசூத்திரம் பையனோட வசந்தி சொல்லணும். அவன் தா அப்பாவுக்கு சொல்லி மாமனாருக்கு சொல்லி அனுப்புகிறான். இப்படி ஒவ்வொருத்தரையும் சொல்லி அனுப்பிச்சு பிரமாதமாக யாகம் நடக்கிறது. அப்ப சொல்லத்தே அந்த யாகத்துக்கு வரத்து எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க, யார் வந்தவாள் யாரும் மனசு மோகாத நீங்கள்லாம் நடந்துக்கணும்னு இவருடைய மந்திரிமார்களுக்கெல்லாம் அவர் கட்டளையிடுவேன். நான் நாளையிலிருந்து யாகசாலையோட நுழைஞ்சிடுவேன், இந்த யாகம் முடிகிற வரைக்கும் நான் வெளில வரமாட்டேன். இந்த காலத்துல யாருக்கும் மனசுக்கும் மனசு நோற மாதிரி யாருமே நடந்து கூடாது, எல்லாரையும் பாருங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அவர் நிறைய யாக விசேஷங்க பிரமாதமா நடத்தி வைக்கிறேன். சுராந்தர்வே தனசூய தன்னதான் எல்லாம் தேவதைகள்லாம் நேரக்கே நேரம் வந்துட்டாலும் சதோ தேவாக தகந்தர்வாக சித்தாந்த பரவரிடையா பாக பிரதிகிரகார்த்தம் வை சமவேதா யசாவிஜி. அந்த யாகத்துல இந்திரா இருப்பாகான்னு சொன்ன உடனே அந்த இந்திரனே நேரம் வந்துட்டான் அந்த பாகத்தை வாங்கிக்கிறதுக்காக. இந்திராயுஸ்வாகான்னு சொல்றது இது தனக்குதான் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக வந்துட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தேவதை 30 கோடி தேவதைகளும் வந்துட்டாலும் அப்ப இத்தனை பேரும் வந்து தேவதைகள்லாம் வந்திருக்கா பெருமாளும் வந்திருக்கா. விக்னேஸ்வாக சொல்லாத எந்த யாகமும் முடியாது. எல்லாம் எது சொன்னாலும் விக்னேஸ்வாக தான் சொல்லிதான் முடிக்கணும் எந்த காரியமா இருந்தாலும். அப்ப விக்னேஸ்வாகன்னு சொல்லத்தே அந்த விஷ்ணுவாக இருக்கிற எம்பெருமானை அந்த இடத்துல எழுந்தான். அவரும் தான் நேரம் வந்து வந்தாராம். அப்ப வரச்சை எப்படி வந்திருக்கார் அப்படின்றது தான். வரச்சையே கொடுப்பார். அவர் சர்வஜன், அவருக்கு எல்லாம் தெரியும் அவருக்கு. ஆகையால அவர் சொல்லி சொல்ற விஷ்ணு சொல்லத்தே பெருமாள் எப்படி எழுதுனா ஏகஸ்மின் நந்தரே விஷ்ணு உபயாசோ மகா திவிகி கந்தசக்கர கதாபாணி சீதவாச ஜெகத்பதி வைணதேயம் சமாதிர்ய பாஸ்கர சோயகம் வால்மீகி சொல்ற விஷயம் அத தேசிகன் எப்படி பாக்குறேன் அப்புறம் பார்ப்போம். பெருமாள் எழுந்திரத்தையே சங்ககர் கதாபாணிகி பீட்டவாசா ஜெகத்பதிகி. அந்த விஷ்ணு எழுந்திருந்த சங்கசக்கர கதாபாணியாக பஞ்சாயுதத்தோட பெருமாள் எழுந்திரத்தேரா. இது என்ன யாக பூமி? யாக பூமியில விஷ்ணவேஸ்வகான ஹவித்த கூட்டா இப்ப வாங்கிட்டு போகிறேன். நீங்க என்னத்துக்கு சங்கு சக்கரம் இதெல்லாம் என்னத்துக்கு தெரியல பாக்கலாம். அதே மாதிரி பீட்டமாசாக மகாத்யதி பீதாம்பர சாத்தியன்னு எழுதுறாராம். அப்படியே பிரகாசித்தவா இருக்காரா. என்ன கல்யாணத்துக்காக போறேன், இதுக்கு என்ன இப்ப இவருக்கு அழைச்சு கொடுத்தா ஏற்பாட்டுக்கு திரும்பி வரப்போறேன். பீதாம்பர சாத்தியம் மூலமா நான் இதெல்லாம் சிலதெல்லாம் சில சில லட்சணங்கள். சில பேர் சுவாபாவிகமா நிறைய அலங்காரம் பண்ணிப்பார். அலங்கார பிரியோ விஷ்ணுகம் அதிகார அபிஷேக பிரியோ இந்திரஹா அலங்கார பிரியோ விஷ்ணுகம் அப்படின்னு சிவனுக்கு நிறைய அபிஷேகம் பண்ணுவார். இந்த அன்னாபிஷேகம் பலாபிஷேகம் இந்த மாதிரி தேன் அபிஷேகம் இதெல்லாம் அபிஷேகம். ஒவ்வொரு ஆத்திரையிலையும் திருவாதிரிலையும் விஷேகமா அபிஷேகம் விஷேகம். அலங்கார பிரியோ விஷ்ணுவம் பெருமாளுக்கு அலங்காரம் தான் விஷேகம். அலங்கார பிரியோ விஷ்ணுவம்னா இப்படி சில பேர்லாம் வெளியில வந்தாங்கன்னாக்கா நன்னா சுவச்சமா நன்னா வருவா. அப்படி வர்றதுதான் வந்து அவ சரியாயில்லைன்னாக்கா வெளியே வரமாட்டா. அந்த மாதிரி பெருமாள் எப்போ வெளில வந்தாலும் பீதாம்பரத்தை சாத்திண்டு அந்த ஒரு படபடான்னு தான் பெருமாள் எழுந்துருவாரா. அலங்கார பிரியமாக இருக்கிற அப்படின்னால அவர் பீதாம்பர சாத்திண்டு எழுறாரு. அதோட மாத்திரம் இல்ல, அவர் சங்க சக்கரன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சப்த ஹாடக கேயூரக வந்தியமான சுரோத்தமையி. இப்படி பெருமாள் எழுந்திரலந்து பார்த்த உடனே தேவதைகள் மொத்த பேரும் விழுந்து விழுந்து செய்கிறாள். ரூபமேபா சேதன்மகிமானம் வியாட்டே வேறும் சொல்றது ரூபமேபா சேதன் மகிமானம் வியாட்டு. இவருடைய ரூபமே இந்த திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கே இதுவே இவருடைய மகிமையை நல்லா வெளிப்படுத்தப்பார். அப்படி பெருமாள் எழுந்தார். அப்ப எழுந்தவுடனே சப்த ஹாடக பிரம்மாண்டமாக அதுவும் கருத்மான் மேல வேற வந்து எழுந்துள்ளதே. அப்போ அந்த தேவதைகள் மொத்த பேருமா சேர்ந்து பிரம்மாண்டத்தை பிரார்த்தனை பண்றாங்க. என்ன பிரார்த்தனை பண்றா அப்படின்னா பகவத் தொப்பிரசாதையில ராமனோ நாம ராட்சதன் சர்வாங்கோ பாகதே வீரியான் சாதித்தும் தம் நகர்மஹா. முதல்ல வரைக்கும் பிரம்மா வந்த பிரம்மா பார்த்தவனே சொல்லிட்டானாம் தேவதான். வேறு இந்த மாதிரி ஏழாவதுனா ராவணனுக்கு சில சில விசேஷமான ஒரு பலன்களை கொடுத்து அவருக்கு ஒரு சக்தியை கொடுத்து அவன் வந்து அழிவு தேவதைகள் இல்லாத அழிவு இல்லாமல் அப்படி இப்படின்றதெல்லாம் சொல்லி சொல்லிட்டதுனால அப்போ என்னாச்சு, எங்களை எல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்றான் ராவணன். வருண கன்னிகாகன்னு சொல்லிட்டு எத்தனையோ கன்னிகைகள் எல்லாரையும் அவன் ராவணன் நிறுத்த போயிட்டான். இந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப இதுவா இருந்துருக்கு. இப்ப இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நீர் கொடுத்த ஒரு வரம் தான், உமால ஏற்பட்ட பலம் தான் அவனுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு காரணமா இருக்கு. நாங்கெல்லாம் ரொம்ப சிரமப்படுறோம்னு பிரம்மாவை பார்த்து சொல்லிட்டு இருந்த. பிரம்மாவால இதுக்கு ஒரு பரிகாரமும் பண்ண முடியல, காத்துட்டு இருக்கு. பெருமாள் என்றவர்களும் காத்துட்டு இருக்கு. அந்த யாகத்துக்கு பெருமாள் வரு. அப்ப பெருமாள் சங்கடக்கர கதாபாணியாக எழுந்திருந்தையே, ஓ இவர்தான் சரியா போயிட்டான், ஆயுதங்களோட எழுந்திருந்தான், லோகரட்சணார்த்தமாக ஆயுதங்களோடயே எழுந்திருந்தது பார்த்த உடனே அப்போ பிரம்மா பார்த்து பெருமானை பார்த்து சொல்றான், சுவாமியோட்சியமகே விஷ்ணு லோகானாம் ஹிதகாமியா ராஜ்யம் தசரதத்யம் அயோ காதிபதே விபோ. இந்த தசரத சக்கரவர்த்திக்கு நீர் குழந்தையாக மகனாக அவதரித்து எல்லாரையும் ரட்சணம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற. இது வால்மீகியினுடைய வார்த்தையை நம்ம பார்த்தோம். இதுக்கு சாமி எப்படி சொல்றேன்னு பார்ப்போம். அவதார ஆரம்பத்திலே முற்பட இந்த ராமாவதாரம் தான் முழுக்க முழுக்க சொல்ல போறது. அந்த ராமாவதார அவதாரத்தினுடைய ஆரம்பத்துல முற்பட அதுக்கு முன்ன சக்கரவர்த்தியினுடைய யஜ்ஞத்தில் சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தி அவர் சொன்ன அசுமேத யாகத்துல கவிர்பாக கிரகணார்த்தமாக திரண்ட தேவர்கள் அவளுக்கு கொடுக்கக்கூடிய அவிர்வாகத்தை பெறுவதற்காக வந்த தேவதைகள் எல்லாருமே ரக்ஷகாங்கிகளாய் அவ எல்லாரும் கஷ்டப்படுறா. என்ன ராவணனுடைய ஹிம்சை அவளால தாங்க முடியல, அப்படி ஒரு கஷ்டத்துல அவ இருந்துருக்கா. நம்மளை யார் ரட்சிப்பா யார் ரட்சிப்பான்னு அவ பார்த்துட்டு இருக்கா. அவாரார் துணை என்ற நிலையிலே அவாரார் துணை என்று அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல் பிறவி கடலுள் நின்று நான் துளங்க தேவார் கோலத்தோடும் திரு சக்கரம் சங்கினொடும் ஆவா என்று அருள் செய்து அடியேனொடும் ஆனானே. என்ன அற்புதமான பாசுரம் இங்க சொல்லியிருக்கிற அந்த ராமாயண ஸ்லோகம். இந்த பாசுரம் இந்த ரெண்டையும் சமன்பாடு பண்ணி அற்புதமாக சொல்றேன். இதுதான் இந்த பாசுரத்தினுடைய அழகு பாருங்க. ஆவாரார் துணை என்று அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல் பிறவி கடலும் நின்று நான் தொடங்க. சமுத்திர மத்தியத்துல போயிட்டு இருக்க ஒரு ஓடு கடல்ல போன வழி தெரியல, இந்த வழி தெரியல அந்த வழி தெரியல எந்த வழியும் தெரியல. வழி தெரியாது, யார் இந்த வழியை காண்பிச்சு கொடுத்தா இந்த பக்கம் போனா கரை சேரலாம், யார் நமக்கு சகாயக்காலா இருக்க போறான்னு தெரியாத கலங்கி நிக்கிற சமயத்துல அந்த மாதிரி நான் இந்த சம்சாரத்துல இருந்துட்டு இருக்கேன். இந்த சம்சாரம் நிவர்த்தி எப்ப ஏற்படும்னு எனக்கு தெரியலையே. எத்தனை எத்தனையோ நாளா இந்த சம்சாரத்துல இருந்துட்டு இருக்கேன், எத்தனை ஜென்மமா இந்த சம்சாரத்துல நான் இருக்கேன்றது எனக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது. அத்தனை ஜென்மமாக நான் இருந்திருக்கேன், இப்படி எனக்கு எப்பதான் இந்த சம்சாரம் நிவர்த்தி ஏற்படும், இப்படி முடிச்சுட்டு இருக்கட்டே. இது நான் சமுதிரத்து நடுவுல இருந்திருக்கிற ஒரு படகு எப்படி போய் சேர்ந்தா கரை தேரும்னு தெரியாத யார் நமக்கு காண்பிப்பா காண்பிப்பான்னு நினைச்சுட்டு இருக்கிற ஒரு சன்னிவேசத்துல தேவார் கோலத்தோடும் திரு சக்கரம் சங்கினோடும் ஆவா என்று அருள் செய்து அடியனோடும் ஆனானே. அந்த பெருமாள் எப்படி சொல்றார் அப்படின்னா, அவருக்கே இருக்கக்கூடிய ஒரு கோலம், அவருக்கே இருக்கக்கூடிய ஒரு அத்தியுதமான திவ்ய மங்கள விக்கிரகத்தோட சங்க சக்கரத்தை தரிசிந்து திரு சக்கரம் சங்கினோடும் இந்த சங்கரக்கர கதாபாணி துவாரகா நிலையாக்கியதா கோவிந்த புண்டரீகாட்ச ரஷ்டமாம் சரணாகத்தான்னு திரௌபதி கதத்தை வார்த்தாரு. சங்க சக்கர கதாபாணன் அந்த பெருமாள் சங்கமும் சக்கரமும் தரிசனம் இருக்கிறது எதுக்காக தெரியுமா, நீங்க எங்க வேணா இருந்துக்கோங்க, பயப்படாதவங்க. உங்களை ரட்சணம் பண்றதுக்காக என்ன காட்டிலும் என்னுடைய ஆயுதங்கள் இந்த சங்காழ்வாரம் சக்கர தாழ்வாரம் அதுல ரொம்ப முனைப்போட இருந்திருக்கா. அவ ஒரு சமயத்திலயும் உங்களை விட்டுக் கொடுக்க மாட்டான்றது தெரியப்படுத்துறதுக்காகவே அந்த கிருஷ்ணாவதாரத்துல சங்கடக்கிரத்தை தரிச்சுட்டு இருக்கேன். பெருமாள் எங்கேயோ இருந்திருக்கிற திரௌபதிக்கு அனுகிரகம் பண்ற அந்த பெருமாளை கூப்பிடத்தையே அவரார் துணை எனக்கு யார் இருப்பா யார் இருப்பான்னு கதர்ற எதிரே இருக்கிற பர்த்தாக்களும் அங்க மகான்கள் பேர் சொல்லிட்டு இருக்கிற பீஷ்மர் துரோணர் கிருபர் யாருமோ ராஜான்னு சொல்லிட்டு இருக்கிற துருதராட்சனும் யாருமே உபகாரம் பண்ணாமல் மொத்த பேரும் கைவிட்டுட்டு நிக்கிற ஒரு சன்னிவேசத்துல அவ கதர் வெட்டி முதல் வார்த்தை சொல்றது சங்க சக்கர கதாபானதான். அந்த ரீதியில பெருமாள் இப்படி சம்சார சமுத்திரத்துக்குள்ள மாட்டிண்டு முழிக்கிற வாழைக்கு பெருமாள் சங்க சக்கர கதாபாணியாக தேவார் கோலத்தோடும் திருச்சக்கரம் தங்கினோடும் ஆவா என்று அருள் செய்து சொல்லி அனுகிரகம் பண்றவராக எழுந்துள்ளிருக்கேன்னு சொல்லி சொன்ன. இத இந்த பாசுரத்தை ராமாயணத்துல சொன்ன ஸ்லோகத்தோட சமன்வயம் பண்றேன். ஏதஸ்மின் நந்தரே விஷ்ணு உபயாதோ மகா தியுதிஹி சங்கசக்கர கதாபாணிஹி பிரீதவாசா ஜெகத்பதிஹி. ஏதஸ்மின் நந்தரே இவெல்லாம் கலங்கி நிக்கிறானாம் தேவதைகள்லாம். இங்க ஆவிர்வாகம் வாங்கறதுக்கு நான் வந்திருக்கேன், அப்படி வந்திருந்தாலும் கூட அவளுக்கு ஒரு சிரமம், ராவணனால ஒரு சிரமத்தை பிரம்மாவுண்ட சொல்லியிருக்கா. பிரம்மா அதுக்கு ஒன்னும் பதில் சொல்லல. ஏன்னா அவர் தானே இப்படிப்பட்ட ஒரு சக்தி விசேஷத்தை ராவணனுக்கு கொடுத்துட்டேன், அப்போ பிரம்மாவுனால தனக்கு ரட்சணம் வந்ததாக நினைக்கல. யார் பெறுவா யார் ரட்சணம் பண்ணுவா யார் ரட்சணம் பண்ணுவான்னு தேவத்துக்கு கலங்கி இருக்க. அந்த சமயத்துல பெருமாள் ஏழ்றேன். அந்த பெருமாள் ஏழைக்கையே எப்படி ஏழ்றேன்னா தேவார் கோலத்தோடும் திரு சக்கரம் சங்கினோடும் அப்படின்னு சொல்ற மாதிரி இவர் எழுந்துள்ளேரா. சங்க சக்கர கதா பாணிகி பீத மாசா ஜெகத்பதிகி ஜெகத்பதி லோகம் மொத்தத்தையும் ரட்சணம் பண்றவர். இவெல்லாம் கட்டப்பட்டு இவாளுக்குல என்னிடத்துல ஒரு விசுவாசம் வரணும், அதுக்காக சங்க சக்கரத்தை வரஞ்சேயே. என்ன இங்க ஆவிர்வாகம் வாங்கிக்கணும், இதுக்கு சங்க சக்கரம் எல்லாம் தேவையில்லை. ரெண்டு கையோட வந்தா கூட ஆவிர்வாகத்தை வாங்கிட்டு இவர் பாட்டுக்கு போகலாம். இப்படி நாலு கையோட எல்லாம் வரணும்னு அவசியமே இல்லை. ஆனா சரணாகத ரட்சணத்துக்கோசம் அப்படி வந்தார். பிரம்மணாச சமாகத்திய தசரதத்தம் சமாஹிதா சமபுருவன் சுதா சர்வே சமதித்தூய சன்னதாக. இப்ப இதுக்கே இதுக்காகவே காத்தல் இருக்காளாம். மற்ற பேரும் சன்னாகத்தாலே உண்டான போகது தோன்றும்படி ரட்சண உபகரணங்களோட கூட கூட அப்படின்னு. இது என்னதுக்காக சங்கச்சக்கரத்தை தரிச்சுட்டு வந்தேர் ஆவிர்வாகத்தை அப்படின்னு சொல்லச்சு. அதுக்குதான் தேசிகன் வியாக்கியானம் பண்றேன். ரட்சண சன்னாகத்தில் உண்டான புகழ் தோன்றும். இந்த பெருமாள் ரட்சண சன்னாகத்துல இருந்திருக்கு. எல்லாரையும் ரட்சணம் பண்ணணும்ன்றதுக்காகவே அதுல ஒரு முனைப்போட இருக்கேன்றத தெரியப்படுத்தணுமோ இல்லையோ. அந்த தெரியப்படுத்துறதுக்கு சங்கச்சக்கரத்தை கையில எடுத்து வந்து ஆயுதத்தோட வந்தாக்கா. வரம் வராத்துக்கு வரம் கச்சேரி கேக்கிறதுக்கு கதா கதா காலட்சேபம் கேட்கறதுக்கு ஆயுதத்தையா தூக்கிட்டு போறான் போறது இல்ல. இங்க ஹோட்டலுக்கு போச்சு ஆயுதத்தை சாப்பிடுற இடத்துக்கு போச்சு ஆயுதத்தையா எடுத்துட்டு போறான் போறது இல்ல. ஆனா பெருமாள் இங்க ஆவிர்வாகத்தை எடுத்துக்கிறதுக்கு வந்தா கூட இங்க யாரானா நம்மள ரட்சணம் பண்ணணும்னு யாரானா கதறினான்னாக்கா அவளை ரட்சணம் பண்ணோன்ற அந்த ரட்சணம் பண்றதுல பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு முனைப்பு, அந்த முனைப்பை வெளிப்படுத்துற மாதிரியாக ரட்சண சன்னாகத்தாலே உண்டான புகழ் அந்த பிரகாசம் இருக்க அந்த பிரகாசம் தோன்றும்படியாக ரட்சணம் உபகரணங்களோட கூட ரட்சண உபகரணம் இந்த சங்க சக்கரம் இதெல்லாம் ரட்சண உபகரணங்கள் இதோட கூட தோன்றி கட்டி உடுத்து வந்து தோன்ற சக்தி உடுத்து அப்படின்னா பீதாம்பரத்தை சமர்ப்பிச்சுண்டு பெருமாள் எழுந்துள்ளதேராம். சித்த கந்தர்வ யக்ஷாஸ்த தபஸ்வாம் சரணங்கதாக அப்படின்னு உடனே சித்த கந்தர்வ யக்ஷாஸ்த தபஸ்வாம் சரணங்கதாக சுங்கதி பரமாதேவ சர்வேஷாம் சித்தாள் யக்ஷாதி கந்தர்வ தேவர்கள் மொத்த பேரும் இந்த பெருமானிடத்துல சரணாகதி பண்றாரு. சரணாகதி பண்ணி சொல்றான், சுங்கதிகி தொம் பரமாகதிகி நீர்தான் சர்வேஷாம் நகன பரம், எங்க எல்லாருக்கும் நீர் தான் கதியாக புகழாக இருந்திருக்கு சர்வேஷாம் சொல்லி அந்த சித்த கந்தர்வ எட்டா எல்லாரும் சிம்பரமாட்டத்துல சரணாகதி பண்ற என்று தேவதாதியில் உள்ளார் எல்லாரும் இருந்ததே கூடியாக சரணாகதப்படும்படி சொன்னான். அந்த தேவதாதிகள் இருந்தார் எல்லாருமே இருந்ததே கூடியாக சரணாகதரானபடி சொன்னான். அதாவது இங்க இருக்கிற பிரகாரத்திலேயே இருந்து அவ எல்லாரும் சிம்பரமாட்டத்துல சரணாகதி பண்ணான் அப்படின்றத பாலகாண்டத்துல சொன்னார். பாலகாண்டத்துல இன்னொரு சரணாகதியும் இருக்கு, அதையும் சொல்லி முடிச்சுடுறார். திரிசங்கு சுனசேபாதி விரத்தாந்தங்களிலும் விஸ்வாமித்ராதி வியாபார விசேஷங்களை சொல்லி சரணாகத ரக்ஷணம் பரம தர்மம் என்றும் சமர்த்த காரணிக விஷய சரணாகதி பல அவினாபூதை என்றும் பார்த்தேன். திரிசங்கு சரணாகதி அதே மாதிரி சுனசேபம் சரணாகதி ரெண்டு பேரும் விஸ்வாமித்ரன் இடத்துல சரணாகதி பண்ணார். முதல்ல சுனசேபருடைய விருத்தாந்தம் பாலத்துல இருந்த ஒரு ராஜா, அவர் பேரும் அம்பரீஷன் பேருதான். அந்த ராஜா யாகம் பண்ற, யாகம் பண்ண அசுமேத யாகம் பண்ற, யாகம் பண்ணச்சு அந்த அசுமேத யாகத்துல அந்த குதிரையை வெளியில விடணும், எல்லா இடத்துலயும் சுத்திட்டு வரணும். அந்த குதிரை வெளியில சுத்திட்டு வரச்சே அந்த குதிரை குதிரையும் காணும். அந்த யாங்க பசு அந்த குதிரை லோகத்தை சுத்திட்டு வரணும், ராஜ்யத்தை சுத்திட்டு வேறுபாடு அந்த குதிரை இது பண்ணி யாகம் எல்லாம் முடிக்கணும். அது வந்த பிற்பாடு யாகம் முடிக்கணும். இப்ப அந்த குதிரை வராது போயிடுச்சு, இப்ப குதிரை வராது போயிடுச்சுன்னா யாகம் பூர்த்தி ஆகாது. யாகம் பூர்த்தி ஆகாத போயிடுச்சுன்னாக்கா ராஜாவுக்கும் நாசம் வரும், ராஜாவுக்கு மாத்திரம் இல்ல லோகத்துக்கே ஒரு அனர்த்தம் ஏற்படும். ஆகையல்ல இப்போ எப்படியானா அந்த குதிரையை தேடிச்சுக்கணும், எங்க கண்டுபிடிச்சாலும் குதிரை கிடைக்கல. சரி, அது இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு வழி கேட்கிறாரோ. அதுக்கு ஒருத்தர் சொல்ற, ஒரு நரவேதம் ஒரு பிராமண குழந்தைய பிராமணனை கொண்டு இந்த யாகத்தை பூர்த்தி பண்ணிட்டு பண்ணாக்க அப்போ சரியா போயிடும், யாகம் முடிஞ்சிடும், ஒன்னும் அதனால ஒன்னும் சிரமம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா. அந்த ராஜா என்ன பண்றான் அப்படின்னா ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு இடமா தேடிண்டே போறான். யாரன்னா பிராமணன் குழந்தைய கொடுப்பாளா, இந்த பையனை யாரனா அவள் குழந்தைய கொடுப்பாளா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்காக அந்த அந்த அந்த பையனை வச்சு யாகம் பண்ணிட வேண்டியது, யாகம் பண்ணிட்டாக்க சரியா போயிடும் அப்படின்னு நினைச்சுட்டு ஒவ்வொரு இடமா சுத்தின்றே போயிட்டு இருக்கா. அப்ப செத்து போடணும் அப்படி சுத்தின்றே போயிட்டு இருக்கே ஒரு ஒரு இடத்துக்கு வர, ஒரு இடத்துக்கு வரச்சே ஒருத்தர் பாக்குற அங்க அந்த அந்த மகாரிக்கு மூணு குழந்தைகள். ராஜாவா இருந்திருக்கா, ராஜாவா இருக்கிறதுனால ராஜா வந்து கேக்குறான், அப்ப எனக்கு வந்து நீதான் உனக்கு மூணு குழந்தை இருக்கும் இல்லையோ, அந்த மூணு குழந்தையில ஏதான ஒரு குழந்தைய நான் விலைக்கு எனக்கு கொடுத்துரு, நான் அவனை வச்சு யாகம் நான் பண்ணிடுறேன் நானு, ஆகையால நீ எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேக்குறான். கேட்டாக்க அவர் சொல்ற, எனக்கு பெரிய பையனுடைய ரொம்ப பிரீதி, எனக்கு அப்படின்னு அவர் சொல்லிவிடுறார். அம்மா பார்த்துருக்கா, அம்மா சொல்லி சொல்ற, எனக்கு கடைக்கோட்டி பையன்னாக்கா கடைசி பையன்னாக்கா ரொம்ப பிரீதி அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்ப என்னாச்சு, ரெண்டு பேருக்கும் சொல்லி சொல்லிட்ட முன்னே நடுவில் இருக்கிற குழந்தை பேர் சுனசேபன்னு பேரு. அந்த சுனசேபன்ற பையன் என்ன பண்ணிட்டான், நாகம் கேட்டம் நரசேட்ட விக்ரீணியாம் கதஞ்சன, அவர் சொல்றேன் எவ்வளவு ரூபா குடுத்தியானா கூட என் பெரிய பையனை நான் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். ரிஷிக அவர் பேர் ரிஷிகர்ன பேரு, ரிஷிகஸ்து வச்சஸ்ருத்வா தேஷாம் மாதா மகாத்மனா, இந்த மூணு குழந்தைகளுக்கும் அம்மாவா இருந்திருக்கிறவ அவர் சொல்றார், உவாச்ச நரசாத்வாலும் அம்பரீஷம் இதம் வச்சா, எப்படின்னா மமாபி தைதம் விதி கனிஷ்டம் சுனகம் பிரபோ, அந்த கனிஷ்டம் கடைசியாக இருக்கிற பையன் பேர் சுனகன்னு பேரு. அந்த கனிஷ்டன் இடத்துல எனக்கு ரொம்ப பிரீத்தி, எனக்கு நீ எவ்வளவு ரூபாய் கொடுத்தாலும் அவனை நான் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். மாதிரினாஞ்ச கணியாம்சா தஸ்மா திரக்ஷே கணியேசம், அம்மாவுக்கு எப்பவுமே கடகோட்டி பசங்களிடத்துதான் பிரீத்தி இருக்கும், ஆகையால எனக்கு நான் விடமாட்டேன் அவன அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லிட்டார். இந்த ரெண்டு பேர் வார்த்தையும் கேட்ட உடனே நடு பிள்ளையா இருக்கிற சுனசேபன் என்ன பண்ணிட்டான், இது என்ன இதுக்கு அர்த்தாபத்தி பிரமாணம், இதுக்கு தெளிச்சா இதான விவரணம் பண்ணமான்னா, அப்பா ஜேஷனை கொடுக்க மாட்டேன்ட்டு, அம்மா கண்ணிச்சான கடைசி பையனை கொடுக்க மாட்டேன்ட்டு, அப்ப நடுவில் இருக்கிற என்ன விசிற போறான்றது தீர்மானம் ஆயிடுச்சு. அப்பா எங்க அப்பா அம்மாக்கு எல்லாம் எவ்வளவு தனம் கொடுக்கணுமோ கொடுத்துரு, நான் உன் பின்னாடி நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அந்த சுனசேபன் வந்துடுறான். ராஜாவுக்கும் சந்தோஷம், அவருக்கு பெரிய தனம் எல்லாம் கொடுத்துட்டு இந்த பையனை தேர்ல ஏற்றிட்டு ஓடி வர வரச்சே புஷ்கர கஷேத்திரம் வருது. அந்த புஷ்கர கஷேத்திரத்துல அங்க விஸ்வாமித்திரர் தபஸ் பண்ணிட்டு இருக்கு. விஸ்வாமித்திரருக்கு ஒரு விதத்துல உறவு இந்த பையன், மாமா முறையாகும் விஸ்வாமித்திரர் இந்த பையனுக்கு சுனசேபனுக்கு. அப்ப என்ன பண்றான் அந்த ராஜா அம்பரீஷன், இந்த தேர் குதிரைகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஆயாசமா இருக்கு, தண்ணி காட்டுறதுக்கோசரம் கொஞ்சம் ஜெல்லவன் எல்லாம் குடிச்சிட்டு வரட்டும், புண்ணு மாயிட்டும் கொஞ்சம் வந்து அதை விட்டுட்டு ஒரு இடத்துல கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறான். இந்த பையன் போய் மாமா முறையாகணும் விஸ்வாமித்திரத்தை போய் சொல்றான், எங்க அப்பா அம்மாவும் என்ன விசுதா இந்த ராஜாக்கு, நாளைக்கு யாகத்துல ஹோமமா போறது நான் தான், என்னதான் இது பண்ண போறார், என்ன எப்படியான ரட்சணம் பண்ணணும்னு விஸ்வாமித்திரத்தை போய் இந்த சுனசேபம் சரணாகிட்டு. அப்ப சரணாகிதி பண்ண உடனே விஸ்வாமித்திரர் ரக்ஷணம் பண்றேன், நான் ஒரு மந்திரம் சொல்லி தரேன், நானே இந்த மந்திரத்தை சொன்னேனாக்க உனக்கு க்ஷேமம் ஏற்படும், ராஜாவுடைய யாகமும் பூர்த்தி ஆயிடும், நீயும் உயிரோடு இருந்துருவ, யூபஸ்தம்பத்துல மாடெல்லாம் ஆடெல்லாம் கட்டுற மாதிரி உன்னை கட்டுவா, அப்ப கட்டச்சு இந்த மந்திரத்தை சொன்னேனாக்கா போறோம், தேவதைகளுக்கெல்லாம் பிரீதி வந்துடும்னுட்டு தன்னுடைய தபசக்தியினால ஏற்பட்ட ஒரு மந்திரத்தை சொல்ல வச்சு அவனை ரட்சணம் பண்றேன், அதனால இந்த சரணாகத ரட்சணம்ன்றது விஸ்வாமித்திரருடைய சொன்னது. அதே மாதிரி திருசங்கோன்னு இஷாக் வம்சத்துல ஒரு பிறந்த ராஜா, அந்த ராஜாவுக்கு ஒரு விபரீதமான ஆசை, இந்த சரீரத்தோடையே போய் சொர்க்க அனுபவம் பண்ணணும்னு ஒரு ஆசை, சொர்க்கம் போக கூடாது, நீங்க சொர்க்கம் லோகமே எல்லாம் வேதம் சொல்லிச்சு, எத்தனையோ பேர் சரீரத்தோடையும் சொர்க்கம் போறாங்க, சொர்க்கத்திலேயே அனுபவிக்கின்றதுன்றதும் முடியாது, ஏதோ போயிட்டு வர மாதிரி வரலாமே தவிர. அதுக்கு வசிஷ்டர் கிட்ட போய் பிரார்த்தனை பண்றான், குலகுருவா இருக்கிற வசிஷ்டர் அவர் பண்ணி வைக்க மாட்டேன், யாகம் பண்ணி வைக்க மாட்டேன்ட்டு, அது விபரீதமான ஆசையோட ஒரு பொண்ணுக்கு அந்த யாகம் எல்லாம் வந்து பண்ணி வைக்க முடியாதுன்ட்டு, அடுத்தது வர வசிஷ்டருடைய பிள்ளைகள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்றான், அவளும் பண்ணி வைக்க மாட்டேன்ட்டு, அவளை கொஞ்சம் வேகமா சொல்லி சொல்றான், அவள்லாம் தப்பிச்சு விடுறா, நீ வந்து திருசங்கு சண்டாளமா போயிடணும் அப்படின்னுட்டு, இந்த சுரூபத்தோட வந்து ஒரு ராத்திரி விஸ்வாமித்திரன் போய் பிரார்த்தனை பண்றோம், விஸ்வாமித்தர் நான் பண்ணி வைக்கிறேன், விஸ்வாமித்தருக்கு போய் சரணாகதி பண்றோம், நீர் தான் எனக்கு பண்ணி வைக்கணும்னு உடனே நான் பண்ணி வைக்கிறேன், அன்னியமிந்திரன் தரிசியாமின்னு சொல்லி ஒரு வேற சொர்க்கமே நான் வந்து பண்றேன் உனக்காக, இவன் எப்படி அங்கிருந்து மேல போனாக்கா விஸ்வாமித்தர்னு போய் தள்ளிப்படுறான், மேலேருந்து தள்ளி விடுறான், இந்த தலைகீழ உயரம் தலைகீழ வச்சு இந்திரனே இல்லாத உனா பண்ற இல்ல அந்நம் இந்திரன் கரிசியா வேற ஒரு இந்திரன் வேற ஒரு சொர்க்கம் வேற எல்லாம் உனக்கு ஒன்றுமே நான் படைக்கிறேன். இதுக்காக தான் சொல்லுவா தென்னமரன்றது தேவதைகளுக்காக ஏற்பட்டதுன்னா பனமரன்றது விஸ்வாமித்திர சிருஷ்டி அப்படின்னு எல்லாம் சொல்லுவா. அந்த மாதிரி விஸ்வாமித்திரர் தன்னை சரணாகதி பன்னெடுத்து சரணாகதி பண்ணவன ரட்சிக்கணும்ன்றதுக்காகவே அந்த சரணாகதி தர்மத்தை அனுசரித்து காண்பித்தேன் எல்லாம். ஆகையால பாலகாண்டத்துல முழுக்க இந்த சரணாகதி தத்துவன்றது சொல்லப்பட்டிருக்கிறது என்பது இன்றைய தினம் நாம பார்த்த விஷயம். இன்னைய தினத்துல நாம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா ராமாயணம் முழுக்கவே சரணாகதி சாஸ்திரம் தான். சரணாகதின்றது எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக நாம செய்யக்கூடிய ஒரு உபாயம். இது சாத்தியோபாயம், நம்மளால செய்யக்கூடிய ஒரு உபாயமே தவிர இதுவே சாட்சா மோட்ச சாதனம் இல்லை. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், பெருமாள் எப்பவுமே சரணாகத பட்சணத்தை சித்தமாகவே இருந்துருக்கே, அவர் ஒரு தன்னாகவும் பண்ண வேண்டாம் எப்பவுமே சித்தமாகவே இருந்துருக்கே அப்படின்றது தெரியப்படுத்துறதுக்காக அந்த யாகத்துல வந்து சங்கச்சக்கர கதாபாணியாக பெருமாள் எழுந்த ஆவாரார் துணை என்ற தேவர்கள் தான் நமக்கு யார் ரட்சக்கால் யார் ரட்சக்கால்னு இருந்துருக்கேன். அந்த சரணாகத ரட்சண சின்னத்தோட பெருமாள் எழுந்துள்ளின விஷயத்த சுவாமி தேசிகன் அற்புதமாக தெரிவித்தது. அதுக்கப்புறமா இந்த திருசங்கருடைய சரணாகதி விஸ்வாமித்தரோட சரணாகதி பண்ணி திருசங்கர் சரணாகதி பண்ணி திருசங்கர் அடைந்த பலன், அதே மாதிரி சுனசேபன் விஸ்வாமித்தரிடத்துல சரணாகதி பண்ணி அடைந்த பலன், இப்படி ராமாயணத்துல பாலகாண்டத்துல சரணாகதி தர்மத்தை எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்றத நாம பார்த்தோம். இப்படிப்பட்ட அந்த சரணாகத ரட்சகனாக இருந்திருக்கிற ராமனுடைய கருணை நம்ம எல்லாருக்கும் எல்லா சமயத்திலையும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன்.